ஊஞ்சலாடும் செல்ல பங்கிலி எந்த பாலகோபாலனே தங்க மின்னல் போலும் வாழ்கனே வண்ணம் பொங்க கூலிப்பாட்டி தாலாட்டு சொல்வேனே சின்னையா இந்த மின்னல் மணிச்சிற்பம் சாமந்தி தோட்டத்து பூவையா உன்னை நன்மை அணுக கண்ணின் சண்ணேரழிய பிள்ளை தோஷம் விலக உன்னை போற்றும் உள்ளமே சோலை பூந்தென்றலில் ஊஞ்சலாடும் செல்லப்பங்கிலி எந்த பாலகோபாலனே தங்க மின்னல் போலும் வாழ்கனே உன்னை போற்றும் உள்ளமே சோலை பூந்த கொண்டாடும் செல்லப்பெங்கிலி எந்தன் பாலகோபாலனே தங்க மின்னல் போலும் வாழ்க நீ.